వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశసమో దేవో న భూతో న భవిష్యతి. పాల్గునే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందుమాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే. పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్నవదనే క్షణ ప్రాదురాసీజ్జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన. వేంకడన్ గల్మిం మేల్ వినై ముట్రవుం తాంగల్ తంగట్కు నల్లన వేసైవార్ వేంకడత్తురైవార్కు నమా ఎన్నలాం కడమై అది సుమందార్ గట్కే. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தானே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 93வது நாமாவளியினுடைய அனுபவம். வராஹாச்சலநாதாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வராஹாச்சலநாதஹா என்பது. வராஹாச்சலம் அப்படின்னா வராக மலை அப்படின்னு அர்த்தம். நாதன் அப்படின்னா அதற்கு அதிபதியா சுவாமியாக இருக்கக்கூடியவன். அந்த வராக மலைக்கு ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அதை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னாலே வந்த நாமாவளியிலே அஸ்திகூட்டம் என்கிற ஒரு தீர்த்தத்தினுடைய மகிமை பேசப்பட்டது. அது புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி அந்த புண்ணிய தீர்த்தம் என்ன பண்ணித்து அப்படின்னா, மாண்டவர்களான சுதர்மினியையும் அவளுடைய குழந்தையையும் மீண்டும் உயிர் பெறச் செய்த தீர்த்தம் அது. இப்படி ஆச்சரியமான அத்புதத்தை நிகழ்த்திய தீர்த்தமாக அந்த அஸ்தி கூட்டம்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் வர்ணிக்கப்பட்டது. அதற்கு காரணம் அந்த புண்ணிய தீர்த்தமானது இந்த மலையில் இருப்பது. அதற்கு காரணம் இந்த மலையிலே எம்பெருமான் எல்லா தீர்த்தங்களிலும் ஒன்னு வராக ரூபியாகவோ அல்லது வெங்கடேச ரூபியாகவோ வசிப்பது அப்படின்னு பார்த்தோம். அதனாலே அந்த அஸ்திகூட்ட புண்ணிய தீர்த்தத்திற்கு இந்த சக்தியை, அதாவது போன உயிரை மீட்கக்கூடியதான சக்தியை கொடுத்தவன் யாருன்னு புராணம் வர்ணித்தது அப்படின்னா, அந்த அஸ்திகூட தீர்த்தத்திலே வராக ரூபத்திலே வசிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னுக்கு. அதனாலே சுவாமி இப்பொழுது அந்த வராக மலையினுடைய மகிமையினாலே, அந்த வராக பெருமாளுடைய மகிமையினாலே தான் இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு இவ்வளவு சக்தி என்றும், அந்த வராக பெருமானே ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் என்றும், இப்பொழுது எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட மலையானது அதற்கு முன்னாலே வராகாச்சலம் வராக பர்வதம் என்றே வழங்கப்பட்டது அப்படின்னு புராணங்கள் தெரிவிப்பதையும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து அதை சுவாமி இப்போது விசேஷமாக வெளியிடுகிறார். இந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் இவ்வளவு மகிமை ஏற்பட்டதுக்கு காரணம் எம்பெருமான் இந்த தீர்த்தத்திலே வராக ரூபியாக வாசம் பண்ணுவது. தீர்த்தம் மட்டுமல்ல, மலையே வராகனுடைய மலைதான் என்பதாக சாதிக்கிறார். வராக புராணத்திலே ஆஸ்தாய ஸ்வேத போத்ரித்வம் உஜ்ஜஹாரஜராம் யதா ததைவானாப்ய வைகுண்டாத் அசலம் கருடேனவை கல்பாதேவ பகவான் லீலால சமஹோததிஹி ஆச்சரியமாக வராக புராணம் வர்ணிக்கிறது. இந்த ஸ்வேத வராக கல்பத்தினுடைய ஆதி காலத்திலே எம்பெருமான் ஸ்வேத வராக அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பூமியை மீட்டு அதனுடைய ஸ்தானத்திலே வைத்து அந்த பூமி பிராட்டிக்கும் அவள் மடியிலே வசிப்பவர்களான ஜீவர்களுக்கெல்லாம் கூட ஆறுதல் கூறினான் பெருமாள்னு புராணம் தெரிவித்தது வராக புராணம். அப்போதும் பிராட்டியானவள் மகிழாமல் மேலும் அழவே தன்னுடைய வருத்தத்தை வெளியிடவே, எதனாலே இன்னும் வருத்தப்படுகிறாய் என்று வராக பெருமாள் பூமி பிராட்டியை கேட்டபோது, எதிர்பாராமல் வந்த கஷ்டம் தேவரால் தீர்ந்தது, இனிமேலும் இப்பேற்பட்ட கஷ்டங்கள்லாம் வராமல் இருக்க வேண்டும், அதற்காகவும் தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க, அப்போது வராக பெருமாளானவன் பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுக்கிறான், நான் ஸ்வேதவராக அவதாரம் பண்ணின இந்த கல்பம் என்னுடைய பெயராலேயே ஸ்வேதவராக கல்பம் என்று வழங்கப்படும். இந்த ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே நான் வெண்பன்றி உருவெடுத்து உன்னை மீட்டு உன்னுடைய நிலையிலே வைத்தபடியினாலே இந்த கல்பம் முழுவதும் கூட என்னாலே நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீ பிரார்த்தித்துக் கொண்டதினாலே நான் இங்கேயே வசிக்கப் போகிறேன் அப்படின்னு பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுக்கிறான் பெருமாள். பெருமாள் இந்த வாக்கு கொடுத்த உடனே பூமி பிராட்டி கொஞ்சம் அப்படி மனசு ஆறுதல் அடைந்தார். ஏன்னா பெருமாள் என்ற ரெண்டு வார்த்தை கிடையாது, கொடுத்தான்னா நிச்சயம் அந்த வாக்கை காப்பாற்றுவான் பெருமாள். மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறான். அளவில்லாத பெரிய விஸ்வரூபம் எடுத்த வராக பெருமாளவன், அவனே ரங்கநாதனா செழிச்சுட்டு இருக்கான். அவன் கொடுத்தா கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் நிச்சயம் அதை காப்பாத்தியே தீருவான். வாக்கு கொடுத்துட்டோ நிறைவேற்றாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு குறை அவனிடத்திலே கிடையாது அப்படின்னு ரங்கநாதனை சொல்கிற போது கூட, வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றக்கூடிய வராக பெருமாளான ரங்கநாதன் தான் ஆண்டாள் நமக்கு எல்லாம் காட்டி கொடுக்கிறாள். இதை இன்னொன்னு அண்ணா புரிந்து கொள்ள வேணும்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரபந்தத்திலே காட்டி கொடுக்கிறார், இரண்டு உரையாத நம் ஏனம் உரைத்த உரை இரண்டு அப்படின்னு. இந்த வராக சர்ம ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் இருக்கிறது, அதனுடைய அர்த்தமாக சுவாமி தேசிகன் ரகசிய சிகாமணி என்று ஒரு சில்லறை ரகசிய கிரந்தம் அளவு செய்தார். அந்த கிரந்தத்திலே ரெண்டு ஆச்சரியமான பாசுரங்கள், அதிலே இந்த ரெண்டு உரை அதாவது ரெண்டு சரம ஸ்லோகம் இருக்கிறதே, வராக சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடியது நாம சொல்றோம், ரெண்டு ஸ்லோகங்களை சேர்த்துதான் ஒரு சரம ஸ்லோகமா சொல்றோம். அந்த ரெண்டு ஸ்லோகங்களை தமிழ்ல ரெண்டு உரைன்னு சொல்றாரு. அந்த ரெண்டு உரை யாராலே உரைக்கப்பட்டது, யார் இதை சொன்னது அப்படின்னா, இரண்டு உரையாத நம் ஏனம் உரைத்த உரை இரண்டு. என்னைக்குமே ரெண்டு பேச்சு பேசாம மாத்தி மாத்தி பேசாம சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய சத்திய வாக்கான நம் ஏனம் நம்முடைய பன்றி நம்ம வராக பெருமாள் கொடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் சுவாமி ஆச்சரியமா தமிழ்ல விளையாடுற. ரெண்டு வார்த்தை சொல்லாத நம்ம பன்றி இங்கு ரெண்டு வார்த்தை பேசியிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசின பேச்சை சத்தியமாக்குவார் என்றும் மாத்தி பேச மாட்டார், அப்பேற்பட்டவர் ரெண்டு வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார், அது ரெண்டு இந்த வராக சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடியது, அதற்கு உரையிடுகிறேன் அப்படின்னு சுவாமி தெரிவிக்கிறார். இப்படி வராக பெருமாளுடைய வாக்கு என்றைக்குமே சத்தியமான வாக்கு, அவன் வாக்கு கொடுத்தான், அதன்படி இந்த பூலோகத்திலே வசித்து இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாம் கூட காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறபடினாலே தான் வசிப்பதற்கு தகுந்த ஏற்பாடுகளையும் பெருமாள் பண்ணிண்டான், அவனே பண்ணிண்டான். ஆஸ்தாய ஸ்வேத போத்ரித்வம் வெண்பன்றியாக அவன் தோன்றிய போது உஜ்ஜகார ஜராம்யதா, இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி அதாவது அடியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பூமியை மீட்டு அவளை அவளுடைய ஸ்தானத்திலே வைத்து, ததைவானாபிய வைகுண்டாத அச்சலம் கருடேனவை, கருடனை கூப்பிட்டு ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய மலையான கிரீட்டா பர்வதம் என்கிற மலையை கொண்டு வர செய்து ஸ்வர்ணமுகி நதிக்கரையிலே பிரதிஷ்டை பண்ணி வைத்தான். அந்த மலைதான் கருடனாலே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாலே கருடாச்சலம் என்று வழங்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதான கிரீடா பர்வதத்தினுடைய அம்சமான திருமலை. சரி, மலை வந்துடுத்து அதுக்கு மேல பெருமாள் என்ன பண்ணினார், கல்பாதேவ பகவான் லீலாரச மகோதிகி, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் கூட பெருமாள் நிறைய லீலைகளை பண்ண வேண்டும் என்பதற்காக கருணை கடலான லீலைகளை பண்ணக்கூடிய கருணை கடலான அந்த எம்பெருமான் விகரன் ரமயாசார்தம் தரிய நிர்ஜ ரசானுஷு, பிராட்டியோடைய கூட அந்த மலையிலே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் வசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு, பிரகாஷ்ச அப்பிரகாஷ்ச திஷ்டத்தேவ சதாகிரௌ, கண்களுக்கு தெரியக்கூடிய உருவத்திலும் கண்ணுக்கு தெரியாத வடிவிலும் கூட எம்பெருமான் மலை முழுக்க விளங்குகிறான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. வராக புராணம் கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவம் அப்படின்னா என்ன, நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய வேங்கட வராகனாக ஆதிவராகனாக பூவராகனாக எழுந்தொழி இருக்கக்கூடிய சேவை, அலர்மேல் மங்கை உடை மார்பனாக ஸ்ரீனிவாசனாக சாதிக்கக்கூடிய சேவை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும்படியான சேவை, நம் கண்களால் அறிந்து கொள்ள முடியாத சேவை அப்படின்னா மலை வடிவமாக பெருமாள் இருப்பது, தீர்த்தங்கள் வடிவமாக பெருமாள் இருப்பது, மரம் செடி கொடிகளாகவும் பறவை மிருகங்களாகவும் மனுஷியர்களாகவும் பெருமாள் இந்த மலையிலே நடமாடுவதெல்லாம் சாமான்யமான சக்தி படைத்த கேவலம் மாம்ச கண்களை உடைய நம்மை போன்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியாததானபடியினாலே அப்பிரகாசஸ்ட தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் சூக்ஷ்மமாகவும் பெருமாள் இந்த மலையிலே வசிக்கிறான். எப்படி வசிக்கிறான்? சதா இரவு எப்போதும் கூட இந்த மலையிலே வசிக்கிறான். சரி சுவாமி, எது வரைக்கும் பெருமாள் இப்படி வசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னா, யாவத் கல்பம் வசத்தியேஷு, இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் வசிப்பான். அதனாலே இந்த மலைக்கு என்ன பெயர் தெரியுமோ, இந்த வராக பெருமாளாலே வைகுண்டத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு அதிலே வசிக்கப்படுவதனாலே வராகாத்ரிஹி, வராகாச்சலம், வராகாத்ரி, வராக சைலம் என்றெல்லாம் பெயர் இந்த மலைக்கு, வராக மலைன்னு பெயர். இப்படி எம்பெருமான் வராகனுடைய மலையானபடியினாலே அந்த மலை இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு என்ன பெயர் தெரியுமோ, வராக க்ஷேத்திர லக்ஷ்மதஹா, வராக க்ஷேத்திரம்னு திருநாமம். யதஹா கதாசித் தேவானாம் ஸ்ரீனிவாச இகாபவௌ, அந்த வராக பெருமானே பின்னாளில் ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரோடு கூட இந்த வராக மலையில் வசித்தான். ஸ்ரீனிவாச கிரிம் பிராகு சஸ்மாதேவ திவௌகசஹா, திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு அதிபதியும் அந்த வராக பெருமாள் தான். அந்த வராக பெருமாளே இந்த ஸ்ரீனிவாசனாக வந்தபடியினாலே இருவரும் வேறு வேறு அல்ல. ஆக வராக மலைன்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு நாயகன் வராக ரூபியான ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வராக புராணம் தெளிவா சொல்றது. ஆகையினாலே இந்த வராக பெருமாளாலே வரவழைக்கப்பட்ட மலை வராகாச்சலம்னு சொல்லக்கூடிய மலை. அந்த மலைக்கு இப்போது யார் அதிபதியாக இருந்து அந்த மலையை ஆள்வது அப்படின்னா ஸ்ரீனிவாசன். பிராட்டியை தேடிக்கொண்டு இந்த மலைக்கு வந்த ஸ்ரீனிவாசன் வராக பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து, சுவாமி எனக்கு முன்னாலேயே இந்த மலையிலே நீங்கள் அதிஷ்டானம் பண்ணிக்கொண்டு இங்கு எழுந்தருள் இருப்பதனாலே இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி நீங்க தான், இந்த மலைக்கு அதிபதி நீங்க தான். நான் பிராட்டியை தேடிக்கொண்டு இங்க வந்தேன், இந்த மலையிலே நானும் பிராட்டியும் வசிப்பதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வராக பெருமாளும் கலவு வேங்கடநாயக்காக என்று கலியுகத்திலே கூட்ட குரலுக்கு ஓடி வந்து ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக நீ விளங்கப் போகிறபடியினாலே இந்த மலையே உன்னுடையதா, உனக்கு சொந்தமானதா ஒப்பிட சொல்றேன். இன்னிலேருந்து இந்த மலைக்கு நீதான் அதிபதி, ஆகையினால இந்த மலையே உன்னுடையதுன்னு சொல்லி திருவேங்கடமுடையானிடத்திலே மலைக்குரிய சொந்தத்தை கர்த்தத்துவத்தை கொடுத்து விடுகிறார். அப்படி கொடுத்தாலும் திருவேங்கடமுடையான் என்ன சொல்றான் அப்படின்னா, சுவாமி எனக்கு முன்னாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியாக இருந்தவர் உம்மாலேதான் இந்த மலை இங்கு வந்தது, ஆகையினாலே இந்த மலையில நான் அதிபதியா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா காலாகாலத்துக்கும் இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினால் கூட எனக்கு முன்னமே இங்கு வந்து இந்த மலையை ஒரு புண்ணிய க்ஷேத்திரமா ஆக்கின உங்களுக்கு தான் முதல்ல திருவாராதனம், உங்களுக்கு தான் முதல்ல நைவேத்தியம் எல்லாம் நடக்கணும், அந்த என்னுடைய முதல் மரியாதையை தாங்கள் எப்போதும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் ஸ்ரீனிவாசன். அதற்கு வராக பெருமாளும் சரின்னு சம்மதிக்கவே இன்னைக்கும் இந்த அர்ச்சாவதாரத்திலும் கூட திருவேங்கடமுடையானுக்கு முதல்ல ஆராதனம் நடக்கிறதுக்கு முன்னால வராக பெருமாளுக்குத்தான் திருவாராதனம். வராக பெருமாள் தலிகை அம்ச கண்டருளினாதான் திருவேங்கடமுடையானுக்கு தலிகை மணியே அடிப்பா. திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு மடப்பள்ளியிலிருந்து பிரசாதம் போறதுக்கு முன்னாலேயே ரெண்டு மூங்கில் கூடையில வராக பெருமாளுக்கு திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து ரெண்டு கூடைய போட்டுண்டு மேல தாளம் எல்லாம் வாசிண்டு மணி அடிச்சுண்டு தீவட்டி எல்லாம் பிடிச்சிண்டு பெருமாளுடைய சன்னதியிலிருந்து ரெண்டு பிராமணா வராக பெருமாள் சன்னதிக்கு தலையை எடுத்துட்டு போவான். எப்படி தலையேன்னா, தினம் புது மூங்கில் கூடை, ஒரு நாள் பயன்படுத்தியத ஒரு வேலை பயன்படுத்தியத அடுத்த வேலை பயன்படுத்த மாட்டான். புது மூங்கில் கூடையில உள்ள நிறைய மந்தார இலைகளை எல்லாம் சுத்தமா அலம்பி அதையெல்லாம் பரப்பி வைத்து அதற்குள்ளே என்ன பிரசாதம் கொண்டு போறாலோ அந்த பிரசாதத்தை நிரப்பி அதற்கு மேல திரும்பவும் மந்தார இலைகளால மூடி அதற்கு மேல புதுசா வாங்கின வஸ்திரத்தை, காடா துணி போன்ற புது வஸ்திரத்தை மேலே சுற்றி அதை தலையில எழுந்தருளை பண்ணி கொண்டு கௌரவமாக மங்களவாத்தியம் முழுங்க ரெண்டு தீவட்டிகள் உபச்சாரமா பிடித்துக் கொள்ளப்பட்டு திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து குளக்கரையில இருக்கக்கூடிய வராக பெருமாள் சன்னதிக்கு தலிகையானது போகும். அங்கே வராக பெருமாளுக்கு மணியடித்து தலிகை நைவேத்தியம் ஆகி அந்த தீவட்டி கொடை இதெல்லாம் திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு திரும்பணும். திரும்பினாவிட்டு அது இடத்துக்கு வந்தாவிட்டுதான் வராக பெருமாள் தலிகை எடுத்துன்னு தெரிஞ்சுண்டு திருவேங்கடமுடையானுடைய மடப்பள்ளியிலிருந்து அவனுக்கு பண்ண தலிகைகள் எல்லாம் கர்ப்ப கிரகத்துக்கு குலசேகரப்படிக்கு முன்னாலே கொண்டு வைக்கப்படும். அதன் பிறகுதான் பெருமாளுக்கு நைவேத்தியம். இது இன்னைக்கும் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனுர்மாசத்திலே 30 நாள் தனுர்மாச ஆராதனம் திருப்பாவை சாத்து முறையெல்லாம் விசேஷமா உண்டு. அதுவும் முதல்ல வராக பெருமாளுக்கு முடிந்ததுக்கு அப்புறம்தான் திருவேங்கடமுடையானுக்கு ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சரியமா 30 நாள் திருவேங்கடமுடையானுக்கு முன்னாலேயே தனுர்மாச ஆராதனமும் திருப்பாவையும் செவிச்சாத்தியருளினான் வராக பெருமாள். அது மட்டுமல்லாமல் இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி திருவேங்கடமுடையானபடியினாலே வைகானச ஆகமத்திலே ஒரு க்ஷேத்திரத்திலே இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பலி சாதிக்க கூடிய ஒரு மாட வீதிக்குள்ள ரெண்டு பேர் மூலவர் இருந்தால் அதிலே ஒருத்தர் தான் பிரதானமான மூலவர், இன்னொருத்தருக்கு வந்து அமுக்கியம். அமுக்கியம் அப்படின்னா நித்தியம் அவருக்கு ஆராதனை தலிகை எல்லாம் உண்டு, பிரதான உற்சவங்கள் எல்லாம் கிடையாதுன்னு வைகானச ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமலையில மாட வீதி அப்படின்னு சொல்றது திருவேங்கடமுடையான் சன்னதி சுத்தி 4 பக்கம் இருக்கிற வீதி மட்டும் அல்ல, திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து ஆரம்பித்து திருவேங்கடமுடையான் சன்னதி, சுவாமி புஷ்கரணி, வராக பெருமாள் சன்னதி, இது மூணும் சேர்த்து பிரதட்சிணமா வரக்கூடிய பெரிய 4 வீதிகள் தான் திருமலையில மாட வீதிகள். இந்த 4 மாட வீதிகளிலேதான் பலி பேரர் எழுந்தருளி பலி சாதிக்கக்கூடியதான பலி எல்லாம் நடக்கும், பிரம்மோற்சவம் முதலான காலங்கள்ல, விசேஷ காலங்கள்ல எல்லாம். அப்படி பலி சாதிக்கப்படுகிற பெரிய வீதிக்குள்ள 1க்கு மேற்பட்ட மூலவர்கள் இருந்தா யாரானோ ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முக்கிய மூர்த்தியை ஆராதனம் பண்ண வேணும், மற்றவாளுக்கெல்லாம் ஆராதனம் தலிகம்சம் மட்டும்தான் அப்படின்னு சங்கிரகமா அவளை ஆராதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடினாலே வராக பெருமாளும் கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வமா விளங்கி நீதான் பார்த்துக்கணும்னுட்டு அந்த மலையினுடைய பொறுப்பையும் லோகத்தை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பையும் சீனிவாசனிடத்திலே ஒப்படைத்தபடினாலே இவருக்குதான் எல்லாம் நடக்கிறது. பிரதானமா அவருக்கு நித்தியப்படி திருவாராதனம், தலிகம்ச, கார்த்தால விஸ்வரூபம், ராத்திரி சயனம், வெள்ளிக்கிழமை திருவேங்கடமுடையான் மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு திருமஞ்சனம், அது போக வருஷத்துல ஒரு நாள் அவருடைய ஜெயந்தி, வராக ஜெயந்தி அன்னைக்கு ஆஸ்தானத்திலேயே விசேஷமா அவருக்கு திருவாராதனம், விசேஷமான தலிகம்ச, இதெல்லாம். அதுவும் போக அவருக்கு உற்சவம்னு பார்த்தா அத்தியனோற்சவத்திலே ஒரு நாள் ஏகதின அத்தியனோற்சவம் அப்படின்னு ஒரே நாள் வராக பெருமாள் சன்னதியிலே ஏகாந்தமா அத்தியனோற்சவம் நடந்து முடிஞ்சிடும். அதெல்லாம் கூட இப்போது சமீபத்திலே ஆச்சரியமா நடந்து முடிந்தது. அப்படி திருவேங்கடமுடையானாலே எல்லா மரியாதைகளையும் சமர்ப்பிக்கப்பட்டு தனக்கு மூத்தவராக கொண்டாடப்படக்கூடிய வராக பெருமாளுடைய மலை ஆகையினாலே இதற்கு வராகாத்ரி, வராகாச்சலம், வராக சைலம் அப்படின்னு எல்லாம் திருநாமம். இந்த மலை இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு வராக க்ஷேத்திரம்னு திருநாமம். திருமலையிலோ அல்லது திருப்பதியிலோ வைதிக காரியங்கள்லாம் பண்ணிக்கிறத சங்கல்பம் பண்ணிக்கிற போது கூட ஆதிவராக க்ஷேத்திரே, ஸ்ரீமத் ஆதிவராக க்ஷேத்திரே, ஆனந்த நிலைய விமான சாயாயாம், மேல பண்ணிண்டா சுவாமி புஷ்கரிணி தீரே, ஸ்ரீமத் அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீனிவாச சுவாமி சன்னிதவ் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிதான் பண்ணிக்கிறது வழக்கம். கீழே பண்ணிண்டா ஸ்ரீமத் ஆதிவராக க்ஷேத்திரே வராகாச்சல பர்வத சாயாயாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறது வழக்கம். எப்படி இருந்தாலும் க்ஷேத்திரமானது ஆதிவராக க்ஷேத்திரம், மலை வராகாத்ரின்னு சொல்லக்கூடிய வராகாச்சலம், அதற்கு நாயகனாக எம்பெருமான் நானே என்று விளக்குகிற வகையிலே இன்னைக்கும் கூட அந்த மலை மேல வராக ரூபத்தோட எழுந்தருள் இருந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட வராக க்ஷேத்திரத்திலே வராக மலையிலே ஆட்சி செலுத்தக்கூடிய அரசன் அந்த வராகாச்சல நாயகன் யாரு அப்படின்னா சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் என்று வராக புராணத்திலே வராக பெருமாளை பற்றி விளக்க வந்ததான வராக புராணத்திலே ஆச்சரியமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட வராக மலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா என்று சரணாகதி பண்ணுகிறார் இந்த நமாவிலே. வராகாச்சலநாதாய ஸ்ரீவேங்கடேசாய நமகா. அடுத்தது 94வது நாமாவளி. பலபத்ராய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பலபத்ரஹா என்பது. பலபத்ரன் அப்படின்னு யாருக்கு பெயர்? பலராமனுக்கு பெயர். பலபத்ராய ஸ்ரீவேங்கடேசாய அப்படின்னா பலராம ஸ்வரூபியான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா, அப்படின்னா பலராமாவதாரம் பண்ணின திருவேங்கடமுடையானுக்கு நமஹான்னு சொல்றேன். திடீர்னு இப்போ ஏன் வராக பெருமாளிடத்திலிருந்து பலராம அவதாரத்துக்கு போறார் அப்படின்னா, வராக பெருமாள் இடையில தான் வந்தார், அதாவது வராக பெருமாள் விஷயமான நாமாவளி இடையில வந்தது. அதுக்கு முன்னாலே கடந்த மூன்று நாமாவளிகளாலே எதை பத்தி சொல்லிட்டு வந்தார், புண்ணிய தீர்த்தங்களை பத்தி சொல்லிட்டு வந்தார். அப்போதான் அஸ்தி கூட்ட தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்ல வேணும் என்பதற்காக சுதர்மணியினுடைய சரித்திரத்தை எல்லாம் சொன்னது. இப்படி புண்ணிய தீர்த்தங்களை பத்திண்டு பேசிட்டு வர சமயத்துல வராக பெருமாள் புண்ணிய தீர்த்தமா இருக்கிறதுனால அவரை பத்தி சொன்னார். அது ஒண்ணும். இன்னொன்னும், இந்த புண்ணிய தீர்த்தத்திலே போய் தீர்த்தமாடக்கூடிய அந்த ஒரு அனுஷ்டானத்திற்கு தீர்த்த யாத்திரைன்னு பெயர். நமக்கு சம்பந்தம் இல்லாத க்ஷேத்திரங்கள், நாம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம், நம்மா எங்கேயோ இருக்கு ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கோம், ஆனா நாம புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடணும்னு போறோம். அங்க நமக்கு என்னமோ தெரிஞ்சவா தங்கற இடம் அதெல்லாம் இல்லைன்னாலும் கூட விசேஷமா அந்த க்ஷேத்திரத்து மேல இருக்கக்கூடிய அபிமானத்தினாலே, அந்த தீர்த்தத்து மேல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தினாலே அங்க போய் தீர்த்தமாடினா நம்முடைய பாபங்கள் எல்லாம் போறது, நமக்கு அனுகூலமாறுது, நமக்கு ஞானம் ஏற்படுறது, மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு போறோம். அப்படி எந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு நாம தேடிட்டு போறோமோ அந்த யாத்திரைக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரைன்னு பெயர், அல்லது தீர்த்த யாத்திரைன்னு பெயர். அந்த தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடியது கர்மயோகத்திலே விசேஷமான அனுஷ்டானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அடிமை அப்படின்னா லக்ஷ்மணனும், பக்தின்னு சொன்னா பிரகலாத ஆழ்வானும் இவாள்லாம் பிரசித்தமா ஞாபகத்துக்கு வராளோ, அதுபோல தீர்த்த யாத்திரைன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர வேண்டியவர் பலராமன் சொல்லக்கூடிய நம்பி மூத்த பிரான் என்ற ஆழ்வார்களாலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட, கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனுக்கு தமையனாராக அவதரித்த பலராமன். இங்க புண்ணிய தீர்த்தம்னு சொன்ன உடனே புண்ணிய தீர்த்த யாத்திரையே பண்ணி காலம் கழித்த பலராமன் சொல்லக்கூடியவரை பத்தி ஞாபகம் வரவே, அந்த பலபத்ரரும் கூட தசாவதாரத்திலே ஒருத்தராக சொல்லப்படுகிறார். தசாவதாரம் என்பது இதே திருவேங்கடமுடையானாலே முன்பொரு காலத்தில் பண்ணப்பட்ட அவதாரம், பின்னாலே பண்ணப்பட போகிற அவதாரம். அதனாலே தசாவதாரங்கள் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லை என்றபடினாலே அந்த பலராமனே இந்த திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு நீங்க கொண்டாடுறேன். பெருமாளும் கூட பகவத்கீதையிலே மூன்றாவது அத்தியாயத்திலே கர்மயோகத்தை பத்தி அர்ஜுனனுக்கு விளக்கமாக உபதேசித்துக் கொண்டு வருகிற போது கர்மயோகத்தை பத்தி விசதமா சொல்லிட்டு வர்றார். வியாக்கியானங்கள்ல கர்மயோகமானது 14 விதங்கள்னு சொல்லப்படுறது. அந்த 14 விதமான கர்மயோகங்களிலே தீர்த்த யாத்திரையும் ஒண்ணு என்று பகவானுடைய திருவுள்ளம் அப்படின்னு வியாக்கியானம். ஆகையினாலே பகவானாலே கர்மயோகத்துக்கு அங்கமாகவோ அல்லது ஒரு விதமான கர்மயோகமாகவோ சொல்லப்பட்டது தீர்த்த யாத்திரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மயோகம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும்னு சொல்றா, அப்ப தீர்த்த யாத்திரையும் கூட பாவங்களை எல்லாம் நீக்கி ஜென்மாக்களை எல்லாம் நீக்கி மோட்சம் தருவது, மோட்சம் பெற்று தருவது அப்படின்னு அர்த்தமா இருந்தோ இல்லையோ? அப்பேற்பட்ட மோட்ச உபாயமான தீர்த்த யாத்திரையை பண்ணி அதற்கு உதாரணமா தீர்த்த யாத்திரைன்னு சொன்னாலே இவருடைய ஞாபகம் வரும்படி வாழ்ந்து காட்டியவர் பலபத்ரன். ஆகையினாலே அவரை பத்தி சொல்லிட்டு வர்றார். இந்த பலராமன் சொல்லக்கூடியவர் யாரு? தசாவதாரத்திலே பகவானுடைய அம்சம்னு சொல்லப்படுபவர். தசாவதாரத்திலே ஒரு அவதாரம் அவர், பகவானுடைய அவதாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பத்தி. அப்ப ஆதிசேஷன் யாரு அப்படின்னா, திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தியிலே எம்பெருமானுடைய வியூக அவதாரங்கள் 4 பேர் இருக்கா இல்லையோ? அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷனன், வாசுதேவன், 4 பேர் இருக்கா. அந்த வியூக அவதாரங்கள் 4 பேர்ல சங்கர்ஷனன் சொல்லக்கூடிய வியூக அவதாரத்தினுடைய அம்சம்தான் ஆதிசேஷன். ஆக சங்கர்ஷனன் சொல்லக்கூடிய பெருமாளே ஆதிசேஷனாக இருக்கிறார். அந்த சங்கர்ஷனனுடைய அம்சம் ஆதிசேஷன் அப்படின்னா, ஆதிசேஷனுடைய அம்சமான பலராமனும் சங்கர்ஷனனுடைய அம்சம்தான். சரி, வியூக அவதாரத்திலே பகவானுக்கு என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னா, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்னு சொல்லக்கூடிய 6 குணங்களும் பகவான்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு எப்போதும் இருந்தாலும் கூட, வியூகாவதாரத்திலே விசேஷமாக இருக்கக்கூடிய குணங்கள் எதுன்னா, ஞானம், பலம்னு சொல்லக்கூடிய 2 குணங்கள் வியூகாவதாரத்திலே பிரகாசிக்கின்றன ஸ்ரீபாஞ்சராத்திராகமும் தெரிவிக்கிறது. அது என்ன சுவாமி? 6 குணங்கள் பகவானுக்கு உண்டுன்னு சொல்லியா எடுத்து 6 குணமும் எங்கேயிருந்தானே இருக்கணும் அப்படின்னா, இப்ப பெருமாள் பரமபதநாதனா சிவைகுண்டத்துல இருக்கான், அங்கே சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை சுடர் விடுகிறதுன்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போயிட்டா, போனவாளோட பெருமாள் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துண்டு, அவனும் ஆனந்தமா இருந்துட்டு அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துண்டு ஒரு இன்ப விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறான் ஸ்ரீவைகுண்டத்துல. அவனை எளிமையானவன்னு சொல்லலாமோ? நாம அங்க போறது அத்தனை கஷ்டம், எப்படியோ ஒரு வழியா போயிட்டோமானா அதுக்கப்புறம் எளிமையா இருக்கான். இப்ப எளிமைன்னு சொல்லக்கூடியது என்ன, நம்ம லெவலுக்கு இறங்கி வரணும். அப்ப எது எளிமையானதுன்னு சொன்னா, அப்படி இப்படி பல பிளஸ் மைனஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில அர்ச்சாவதாரம் தான் நமக்கு எளிமையானது. ஏன்னா அவர் தான் நம்மளை வாய திறந்து எதுவும் கேட்கறது இல்ல, என்ன பண்ணாலும் மன்னிச்சுடுறார், நம்மளுடைய பாவத்தை நீக்குகிறார். அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தாலே நம்முடைய பாவம் போறது, அவர் கம்ச பண்ணின தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் சாட்டா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் கழிகின்றது, நம்முடைய அஞ்ஞானம் தீர்றது, நாம மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஆசை ஏற்பட்டு அவர் திருவடியிலேயே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கும் போறோம். ஆகையினாலே இந்த சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை எங்க பிரகாசிக்கிறதுன்னா அர்ச்சாவதாரத்துல பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சேவை குண்டத்துல எளிமை பிரகாசிக்கிறதுன்னு சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி எல்லா குணங்களும் எல்லா இடத்திலையும் பெருமாளுக்கு இருந்தாலும் சில இடங்கள்ல சில குணங்கள் பிரகாசிக்கும், சிலது பிரகாசிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி வியூகாவதாரத்திலே பெருமாளுக்கு ஞானமும் பலமும் பிரகாசமா பிரதானமா பிரகாசிக்கிறது அப்படின்னு ஸ்ரீபாஞ்சராத்திராகமும் தெரிவிக்கிறது. ஆக வியூகாவதாரமான சங்கர்ஷனனுடைய அம்சமான ஆதிசேஷனுக்கும் பலராமனுக்கும் கூட இந்த ஞானம் பலம் என்கிற ரெண்டு குணங்களும் பிரகாசிப்பதற்கு ஒரு தடையும் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். இதை எப்படின்னு பார்க்கலாம். ஆதிசேஷன் நல்ல பலசாலி, நல்ல பலவான் அப்படின்றது தெரியறது எப்படி? அத்தனை பெரிய மகா வஸ்துவா இருக்கக்கூடிய பெருமாளையே சுமக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாண்டத்தையே கூட பூமிக்கும் கீழே இருந்து கொண்டு தன் தலையாலே சுமக்கிறார்னு பல முறை பார்த்திருக்கோம். ஆதார சக்தியாதி தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய விஷயம் வரும்போது பார்த்தோம். பூமி பிராட்டியை இந்த திருவனன் தாழ்வான் தலையாலே தாங்குகிறார்னு அப்போ பார்த்தோம். எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தா தன்னுடைய தலையிலே இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை தாங்க முடியும் அவராலே. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு எப்போது எப்படி என்ன மாதிரியான கைங்கரியம் ஓணுமோ அப்படியெல்லாம் தன்னை மாத்திண்டு கொஞ்சம் கூட ஒரு அலைச்சலே இல்லாமல் பண்றார் அப்படின்னா எத்தனை பெரிய பலசாலியா இருக்க வேண்டும் என்பது அவருடைய பலத்தினாலே தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவரே மேரு புத்திர பர்வதத்தை அணைத்துக் கொண்டு திருவேங்கட மலையாக வந்து அமர்ந்திருக்கிறார். வாயுவானவன் தன்னுடைய சக்தி முழுக்க பிரயோகம் பண்ணி அவரை அசைக்கணும்னு பார்த்தாலும் அசைக்க முடியல. கடைசியில இந்த உலகங்கள் எல்லாம் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையினாலே அழிந்து விடுமோ என்று பயந்து தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் ஆதிசேஷனிடத்துல சரணாகதி பண்ணி, சுவாமி போனா போறது, அவன் ஏதோ விளையாடுறான், மன்னிச்சுடுங்கோ, நீங்க விட்டு கொடுத்துடுங்கோ, அவனே ஜெயிச்சதா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் உடம்ப அப்படியே கொஞ்சம் ரொம்ப இறுக்கமா வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க சுவாமி அப்படின்னு பிரார்த்தித்தா, இத்தனை பேருடைய சரணாகத்தியை ஏத்துண்டு தன்னுடைய பிடியை சற்றே தளர்த்தி கொண்டான் ஆதிசேஷன். அதன் பிறகுதான் காற்றாலே வாயுவாலே மேரு புத்திர பர்வதத்தை சேர்த்து அணைத்து கட்டி கொண்டிருந்த ஆதிசேஷனையும் கூட நகர்த்தி கொண்டு வரப்பட்டு சுவர்ணமுகி நதிக்கரையிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னுட்டு சேஷாத்ரி நிலையாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற நாமாவளியிலே நன்கு அனுபவித்தோம். அப்பேற்பட்ட பலசாலி ஆதிசேஷன் என்பது எல்லோருக்கும் தெரியும், அதே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறவா யாரும் கிடையாது. அதே மாதிரி ஞானமும் விசேஷமா ஆதிசேஷனிடத்திலே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றமே, அது எப்படின்னா இந்த ஆதிசேஷன் எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தானாக உணர்பவன். பெருமாள் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது ஆதிசேஷனுக்கு தானா தெரியும். பெருமாள் முகத்தை பார்த்து சுவாமி ஏதோ நினைக்கிறங்க போல் இருக்குது, எனக்கு சொல்லணும்னு இவர் கேட்டு பெருமாள் சொல்லி அதை பண்ணக்கூடிய வியக்தி இவர் கிடையாது. அதனாலதான் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம்னு எப்போ எம்பெருமானுக்கு எந்த விதமான கைங்கரியம் தேவைப்படுறதோ அதை அப்பவே அப்படியா மாறி பண்ணக்கூடியவர் இவர். ஒரு ஒரு முறையும் பெருமாள் இவனை இப்படிவா அப்படிவான்னு சொல்லி பண்றதுன்றது விசேஷம் இல்லை. ஆக பெருமாள் என்ன நினைக்கிறாருன்றது இவருக்கு தெரியும், அத்தனை ஞானம் இவருக்கு. அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக அவதரித்த ராமானுஜாச்சாரியர் எடுத்துக்கொள்ளலாம், அவருக்கு இல்லாத ஞானமா? அவருக்கு முன்னாலே எத்தனை மதங்கள் இருந்து வேதத்துக்கு எப்படியெல்லாம் தப்பர்த்தம் சொல்லிண்டு எல்லோரையும் அழித்துக்கொண்டு ஸ்வரூப நாசனம் பண்ணி கொண்டு வந்த போதிலும் கூட இதுதான் வேதத்திற்கு தெளிவான அர்த்தம் என்று தெல்ல தெளிவாக நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பிரகாசப்படுத்திய ஒரு உத்தமமான ஆச்சாரியராக ராமானுஜர் எழுந்தருள் இருந்தாரு. அவர் யாருடைய அம்சம்? சாட்சாத் இந்த ஆதிசேஷனுடைய அம்சம். ஆக சங்கர்ஷனனுக்கு உள்ள குணமான ஞானம் பலம் ரெண்டும் ஆதிசேஷனிடத்திலே இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். அதே மாதிரிதான் பலராமரிடத்திலும் ஞானமும் பலமும் குடிகொண்டிருந்தன, பிரகாசித்தன அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. பலராமனுடைய ஆயுதத்திற்கு ஹலாயுதம் பெயர், கலப்பை. சாதாரணமா கலப்பை எல்லாம் இப்ப இருக்கிறவா தூக்கணும்னா ரெண்டு பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும். அந்த காலத்துல நல்லா ஆகாரம் சாப்பிட்டு நல்லா திருடமா இருந்தவா ஒரு கலப்பைய ஒருத்தரே தூக்கிட்டு இருந்தா, அப்படி கொஞ்ச நேரத்துக்கு தூக்கிண்டாலும் கூட தொடர்ந்து எல்லாம் வச்சுக்க முடியாது, அத்தனை வெயிட் அது. ரெண்டு மாட்டினுடைய கழுத்திலே ஒரு கொம்பை கட்டி அந்த கொம்புக்கு நடுவிலே கலப்பைய கோத்து விட்டாலானா ரெண்டு மாடுகள் சேர்ந்து ஏற ஒழுகும், அவ்வளவு கனமானது கலப்பை. அத சாதாரணமா பெருமாள் சங்கத்தையும் சக்கரத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆயுதமாக ஏந்தி கொண்டிருந்தவன் பலராமன் என்பதனாலே அவனுடைய பலமானது தெரியறதுலேருந்து. அதுவும் இல்லாமல் பலராமனோட சமானமா நின்று யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்தவா அப்படின்னு நாம பாகவதத்திலே எங்கேயும் கூட கேள்விப்படவில்லை. அத்தனை மகாவீரன். ஞானமும் பலராமனுக்கு அதிகம். எப்படி அதிகம் அப்படின்னா, யாரிடத்திலே என்ன குற்றங்கள் இருக்கிறதுன்னு பலராமன் தானாகவே அறிந்து கொள்வார். அறிந்து கொண்டு அவா தன்னிடத்திலே ஆசிரயிச்சு சுவாமி எனக்கு உதவி பண்ணுன்னு சரணாகத்தி பண்ணிட்டாலானா அவளுடைய குற்றங்களை மன்னித்து அவளுக்கு நல்லது பண்ணிடுவார். அப்படி அவ ஆசிரியக்காம இவரை பகச்சிண்டாலானா அவ கதைய முடிச்சிடுவார். ஒன்னு அவளுக்கு ஆபத் பாந்தவனாக அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை பண்ணுவது, இல்ல அவ இவருக்கு தகுந்தபடி பணிவாக இருந்து நல்ல திசையில இல்ல நல்ல முறையில இல்லைன்ற பட்சத்துல அவளை சம்ஹரித்து விடுவது. அப்படி அவளை சம்ஹாரம் பண்ணுவது கூட எதற்கு அப்படின்னா, அந்த சமயத்திலே அவளுக்கு பண்ணக்கூடிய ஹிதம் அதுவாகத்தான் இருக்க முடியும். உதாரணமா பெருமாள் கூட பல பேரை சம்ஹாரம் பண்றாரு, அவள்லாம் கூட உயிர் போக வச்ச பெருமாளே நான் பண்ண பாவத்தை எல்லாம் இதோட முடித்து வைக்கும்படியா என்ன சம்ஹாரம் பண்ணிட்டீர், இதனாலே நான் மோட்சத்துக்கு போறேன், மேல மேல நான் பாகம் பண்ணாம மேல மேல நான் நரகங்களுக்கு போவாம இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து நான் திருந்தி உன்னுடைய திருவடிக்கு வந்திருப்பேனோ அதையெல்லாம் எனக்கு இந்த திருவடியிலேயே இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய திருவடியை கொடுத்தையே நுட்டு பெருமாள் கையாலே சம்ஹரிக்கப்பட்டவாலும் கூட பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய பெயராலே இந்த மலை இந்த க்ஷேத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்கள். அதனுடைய அடையாளமா பல திவ்யதேசங்கள் பல க்ஷேத்திரங்கள் பல மலைகள் பெருமாள் கையால சம்ஹாரம் பண்ணப்பட்டவர்களுடைய பெயராலே விளங்குறதுன்னு எவ்வளவோ பார்த்திருக்கும். ஆகையினாலே பலராமன் சில பேரை சம்ஹாரம் பண்ணினாலும் அது அவளுக்கு ஹித காரியமாவே முடியறதுன்னு சுவாமி தேசகன் தயாசதகத்திலே ஆச்சரியமா நமக்கு எல்லாம் காட்டி கொடுக்கிற. குருபே பரதபஸ்வதயா வருஷகிரீசி தூ கிரீடித்தம் ஜகத்திதமசேஷதே மதச்சல பரிச்சுத ஹத பிரபலாதானவைஹி அலதரஸ்ய ஹேலாசதைஹி அப்படின்னு சுவாமி தேசகன் தயாசதகத்திலே காட்டி கொடுக்கிற போது, பலராமர் எப்போதும் கூட மத்தியபானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர், அதாவது மதுவை எப்போதும் பருகி கொண்டிருக்கக்கூடியவர். அது அவருக்கு ஒரு பழக்கமாவே மாறி போயிடுத்து. எப்போதும் கூட மது பிரியராகவே இருந்துட்டு இருந்தார், ஒரு போதையிலேயே இருந்துட்டு இருந்தார். அவர் மகாபாரத யுத்தம் நடக்குவதற்கு முன்னால வரைக்கும் அப்படிதான் இருந்தார். மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு அவர் தீர்த்த யாத்திரை போக வேணும் என்று பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போய்கொண்டு புண்ணிய தீர்த்தம் ஆடிக்கொண்டு பரம சுத்தரா பவித்திரரா அவர் நல்லகதிக்கு போனார் அப்படின்னுட்டு புராணங்கள்லாம் தெரிவிக்கிறது. சுவாமி இந்த தேசதகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவேங்கடமலை அரசனுடைய லீலைகள் எல்லாம் அம்மா தயாதேவியே உன்னாலே நடத்தப்படக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய லீலைகள் எல்லாம் ஒண்ணு விடாம எல்லாமே நல்லதுதான். மயக்கம் போதைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கை வைத்துக் கொண்டு தன்னை அடைந்தவர்களுடைய தன் காலை பிடித்தவர்களுடைய குற்றங்களை எல்லாம் கவனிக்காமல் மறந்துவிட்டவன் பலராமன். அதையே சாக்காக கொண்டு பொல்லாத அசுரர்களை எல்லாம் மாய்த்தவனும் இந்த பலராமன் தான். ஆகையினாலே பலராமாவதாரம் எடுத்து இந்த திருவேங்கடமுடையான் தன்னுடைய அடியவர்களுடைய பாவத்தை மறந்து மன்னித்து அவளுக்கு நல்லது பண்ணதும், தன்னை ஆசிரியிக்காமல் தனக்கு விரோதமாக நடந்து கொண்ட துஷ்ட ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணியதும் பலராம அவதாரத்திலே சொல்லப்படுகிறது. அந்த பலராம அவதாரம் எடுத்து எம்பெருமான் இந்த ரெண்டு காரியமும் பண்ணது கூட நீதான் காரணம், தயாதேவியான நீதாம்மா காரணம்னு தெரிவிக்கிறார். எப்படி இதுன்னா, இவர் சதா மத்தியபானம்னு சொல்லக்கூடிய அந்த மதுவை சாட்டுண்டே இருப்பார். எப்போதும் கூட ஒரு போதையான நிலையில இருப்பது போல இருந்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிறவா சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு ஒரு லோகத்துல மயக்கத்திலேயே இருப்பாளாம். அந்த மாதிரி இவர் மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடித்தார். அப்படி நடித்து யாரெல்லாம் தப்பு பண்ணி இருந்தாலும் கூட சுவாமி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிரும்னு இவரை சரணாகத்தி பண்ணிட்டாலோ இவரிடத்திலே பணிந்து விட்டார்களோ அவளை எல்லாம் அவ பண்ண தப்பே இவன் என்னமோ கண்டு கொள்ளாதது போல மயக்கத்திலே இருப்பது போல அதை ஒரு சாக்கா வச்சுட்டு மன்னிச்சு விட்டுட்டான் நான் போஷு போன்னு. இல்ல அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்த்தவர்களை என்ன பண்ணினான்னா அப்போதைக்கு அப்போது அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்து அவளுடைய பாவ பரம்பரையை அதோட முடித்து வைத்தான். அது ரெண்டுத்துக்கும் காரணம் கூட அந்த திருவேங்கடமுடையானுடைய தயைதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். அப்படி பரசுராம அவதாரத்திலே எத்தனையோ சத்திரியர்களை பூண்டில்லாமல் அழித்தது தயாகாரியம்னு நிரூபிக்கப்பட்டது போல பலராம அவதாரத்திலும் எம்பெருமான் தயா காரியம் தான் பண்ணினான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நமக்கு எல்லாம் கூட காட்டி கொடுக்கிறார். இந்த மதம்னு சொல்லக்கூடிய மயக்கத்திலே இருந்த போது பலராமனுக்கு மத்தவாளுடைய துஷ்கிருகங்கள் அவ பண்ணக்கூடிய கெடுதல்கள் அவ பண்ணக்கூடிய பாவ காரியங்கள் துஷ்ட செயல்கள் இதெல்லாம் தெரியலையா கண்ணுக்கு. எப்படின்னா பகவத் பக்தர்களா இருக்கிறவா பண்றது தெரியல, காரணம் அவ பக்தான்றதுனால பக்தர்கள் தெரியாம ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு மன்னிச்சு விட்டுடுற. எதிரிகள் வந்து உன்னை எதிர்த்தே தீருவேன்னு சொல்லி இவரோட மோத வந்தாலானா அவளுக்கு நிகிரகம்னு சொல்லக்கூடிய தண்டனையை கொடுத்து அதோட அவளுடைய பாவ காரியங்களுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். இப்படி எதையோ பண்ணி மத்தவாளுக்கு தயைன்னு சொல்லக்கூடிய காரியத்தை தான் இவர் பண்ணார் அப்படின்னு பலபத்திரனை தயா காரியமாக சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அதே போலத்தான் திருவேங்கடமுடையானும் கூட அகஸ்தியர் சுகர் இவாள்லாம் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க ரொம்ப சுத்தமானவாளா பாவமே இல்லாமல் பல புண்ணிய தீர்த்தங்களிலே பல காலம் நீராடிக்கொண்டு இந்த மலையிலே உன்னுடைய அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லி எத்தனையோ வருஷங்கள் உன்னை நோக்கி தபஸ் பண்ணினாதான் நீ இறங்கி வந்து சேவை சாதிப்பேன்னு மனசுல வச்சுக்காதே. இந்த கலியுகத்திலே உன்னை வந்து சேவிக்கக்கூடியவா யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எத்தனை தப்பு பண்ணினவனா இருந்தாலும் சரி, என்னதான் யோக்கியத்தை தகுதி ஆச்சாரம் பக்தி எதுவுமே இல்லாமல் இருப்பவனாக இருந்தாலும் சரி, அவளுடைய துஷ்கிருதத்தை எல்லாம் மன்னித்து விடு. அவ பண்ணக்கூடிய பண்ணக்கூடாத செயல்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நிறைய பண்றாவா அதெல்லாம் மறந்துடு, மன்னிச்சுடு. எப்படி மன்னிச்சுடு? பலராம அவதாரத்திலே எப்படி மயக்கத்தில் இருக்கிறது போல நடிச்சுண்டு எல்லாத்தையும் கண்டும் காணாம மன்னிச்சு அவளை திருத்தி வழிபடுத்தினையோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அததான் திருவேங்கடமுடையான் இன்னைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறான். லட்சக்கணக்கில் பெருமாளை சேவிக்கிறா, நிஜமாவே நல்லவாலும் சேவிக்கிறா, மத்தியமாலும் சேவிக்கிறா, துஷ்டாலும் சேவிக்கிறா. எது என்ன பண்ணினாலும் தன்னிடத்திலே வந்துட்டான்ற காரணத்துக்காக நல்லவாளுக்கு அவ கேட்கறத அப்படியே அனுகிரகம் பண்றதும், மத்தியமமா இருக்கிறவால இன்னும் நல்லவாளா மாத்தி தன் திருவடிகளை அடைய செய்வதும், துஷ்டாலா இருக்கிறவாளுடைய துஷ்ட காரியங்களை எல்லாம் முடித்து வைத்து அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்து அவளை நல்ல வழியில வர வைக்கிறதும், இப்படி எல்லோருக்கும் அவளுக்கு தகுந்த விதத்திலே அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக திருவேங்கடமுடையான் திருமலையின் மீது சேவை சாதிக்கிறான். இதையேதான் பலராம அவதாரத்திலும் பண்ணினான், அதையேதான் இப்போது சீனிவாசனாகவும் பண்ணி கொண்டிருக்கிறான் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. வேங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையை வர்ணிக்கக்கூடியதான புராண பாகத்திலே கூட பலபத்ரா அத கிருஷ்ணஸ்துவம் அப்படின்னுட்டு வாமன புராணமானது வர்ணிக்கிறது. அப்படின்னா பலபத்ரனாக வந்தவனும் திருவேங்கடமுடையானே, கிருஷ்ணனாக வந்தவனும் திருவேங்கடமுடையானே அப்படின்னுட்டு, பலபத்ரனாக வந்த கிருஷ்ணன் நீ என்று ஸ்ரீனிவாசனை பார்த்து புராணம் சொல்கிறது. ஸ்ரீனிவாசன் சாட்சாத் கண்ணன் அப்படின்னு பலமுறை அனுபவித்தோம். அந்த கண்ணனான திருவேங்கடமுடையான் தான் பலபத்ரன் சொல்லக்கூடிய பலராமனாக அவதாரம் பண்ணினான்னு வாமன புராணம் காட்டி கொடுக்கிறது. அது ஞாபகத்துக்கு வரவே சுவாமி அந்த பலராம அவதாரம் எடுத்த திருவேங்கடமுடையான் அப்படின்னுட்டு இவனை கொண்டாடுற. பலபத்ராய ஸ்ரீ வேங்கடேஷாய நமஹா. அடுத்தது 95வது நாமாவளி. த்ரிவிக்ரமாய ஸ்ரீ வேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் த்ரிவிக்ரமஹா என்பது. த்ரிவிக்ரமன் மூன்று அடிகளாலே அந்த சராசரங்களையும் அளந்தவன் அப்படின்னு அர்த்தம். திரிவிக்ரமாவதாரம் பண்ணின திருவேங்கடமுடையானுக்கு நமகா. இப்போ புண்ணிய தீர்த்தங்களை பத்தி பேசிட்டு வரச்ச, அந்த புண்ணிய தீர்த்தங்களையே பண்ணி பிரசித்தம் அடைந்த பலராமனை பத்தின ஞாபகத்துக்கு வரவே பலபத்ராய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு சொன்னார். அதே புண்ணிய தீர்த்தங்களை பத்தி பேசுறச்ச நிச்சயம் நமக்கு ஞாபகம் வருவது கங்கைன்னு சொல்லக்கூடிய பரம புண்ணியமான பவித்திரமான தீர்த்தம். அந்த கங்கான்னு சொல்லக்கூடிய பரம புண்ணிய தீர்த்தம் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எப்போது நமக்கெல்லாம் கிடைத்தது? திரிவிக்ரமாவதாரத்திலே நமக்கெல்லாம் கங்கான்னு சொல்லக்கூடிய பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைத்தது. ஆகையினாலே புண்ணிய தீர்த்தங்களில் சிரேஷ்டமான கங்கையை பற்றின ஞாபகம் வரவே அந்த கங்கா தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணின திரிவிக்ரமாவதாரத்தை பத்தி ஞாபகம் வந்துருத்து. அந்த திரிவிக்ரமனாக அவதாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு சுவாமி இப்போது அதை நினைவு கூறுகிறார். திரிவிக்ரமாவதாரத்திலே பெருமாளுடைய திருவடி லோகங்களையெல்லாம் அளந்து கொண்டு பிரம்மாவினுடைய லோகமான சத்தியலோகத்துக்கும் போச்சு. போன போது தன்னுடைய குருகத்திற்கு தன்னுடைய லோகத்திற்கு சர்வேஸ்வரனான எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே, அவனை நாம் பாத்தியம் சமர்ப்பித்து ஆராதிக்க வேணும். நம்மாத்துக்கு கூட ஆச்சாரியா வித்வான்கள் பாகவதோத்தமர்கள் யாரானும் பெரியவா நம்மான் தேடி வரா அப்படின்னா அவளை வரவேத்து ஆத்து வாசலுக்கு போய் கையை கூப்பி அவளை வரவேத்து அவ கைகால அலம்பியத்துக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து அவளை வீழ்ந்து சேவித்து ஆத்துக்குள்ள அவளுக்கு இருக்கிறதுக்கு ஆசனம் போட்டு அவளை உட்கார பண்ணி அவளுக்கு என்ன உபச்சாரங்கள் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்றமோ இல்லையோ, அப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது, நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சர்வலோகங்களுக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய பெருமாள் திரிவிக்ரமாவதாரம்னு ஒரு பெரிய விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு உலகங்களை அளக்கிறான். அளந்த போது அவனுடைய திருவடி பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை தேடி வர்றது. ஒரு பக்கம் தன்னை படைத்த தந்தை திருத்தகப்பனார் ஆத்து கேள்றிருக்கார், ஒரு பக்கம் தனக்கு வேதோபதேசம் பண்ணின ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆத்து கேள்றிருக்கார், ஒரு பக்கம் தான் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வம் ஆத்துக்கு வந்திருக்கிறது, ஒரு பக்கம் தான் பல சமயங்களில் ஆபத்து காலத்தில் வேதத்தை தொலைத்து விட்டு சக்தியை இழந்து நின்ற போது அந்த வேதத்தை மீட்டு தனக்கு மீண்டும் உபதேசம் பண்ணி தன்னை ஆபத்து காலத்திலே ரட்சித்த கண்கண்ட தெய்வம் வந்திருக்கிறது. இப்படி எந்த விதத்திலே எந்த உறவை வைத்து பார்த்தாலும் பெருமாள் பிரம்மாவினுடைய சத்தியலோகத்திற்கு வந்ததுன்னு சொல்லக்கூடியது பிரம்மாவுக்கு அத்தனை ஆனந்தம். இப்போது பிரம்மாவானவன் பெருமாளை விழுந்து சேவித்து பெருமாளுக்கு கைகாலெல்லாம் அலம்பி விட்டு உபச்சாரம் பண்ணணும். ஆகையினால பெருமாளுடைய திருவடிக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கமண்டலத்தை எடுத்துண்டான். கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சேர்த்து பெருமாளுடைய கால் அலம்பலான்னு பார்த்தான். பார்த்தா இது என்ன இத்தனை பெரிய பாதமா வளர்ந்துண்டு போறது, எல்லா லோகங்களையும் அளந்து விட்டு இதுவும் போதாதுன்னு இந்த சத்தியலோகத்துக்கு மேலையும் அப்படியே கடாகத்தை கீழ்ச்சிண்டு போயிட்டு இருக்கிறது இந்த பாதம், இன்னும் ஒரு கணத்துல எல்லா லோகங்களையும் அளந்து முடித்து விடும் போல் இருக்கிறதேன்னு அப்படியே பிரமிப்புல அப்படியே வாயுடைத்து போனான் பிரம்மா. இப்ப என்ன பண்ணினா நம்ம கையில இருக்கக்கூடிய கமண்டல தீர்த்தம் எல்லாம் இதுக்கு போறாது. ஆகையினாலே தர்ம தேவத்தையே தீர்த்த ரூபமா வந்தாதான், அவ்வளோ தீர்த்தம் இருந்தாதான் இந்த எம்பெருமானுடைய திருவடியை சோதிக்க முடியும் அப்படின்னுட்டு தர்ம தேவத்தையின் இடத்திலே வேண்ட அவளும் தர்ம தேவத்தையானவளும் தீர்த்த ரூபத்திலே பிரம்மாவனுடைய கமண்டலத்திலே வர அந்த தீர்த்தத்தை கொண்டு வேத பாராயணம் பண்ணி பிரம்மாவானவன் எம்பெருமானுடைய திருவடியை அலம்புகிறான். அந்த தீர்த்தமும் போரல பெருமாளுடைய திருவடியை அலம்புவதற்கு. அத்தனை பெரிய உருவத்திலே திருவடியானது நீண்டு செல்கிறது. அப்படி நீண்ட போது இந்த கமண்டல தீர்த்தமோ தீர்த்தமா மாறின தர்மதேவத்தையோ இவாளால எல்லாம் நினைக்க முடியாத அந்த திருவடி சத்தியலோகத்துக்கும் மேலே அப்படியே நீண்டு வளர்ந்துட்டே போய் இந்த அண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடாக ஜலத்தை பிளந்தது. 7-14 லோகங்களும் அப்படி ஒரு சர்க்குலரா ஒரு குளோபலா ஒரு ஓவல் ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்னா லேயர் பை லேயரா இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களையும் சுற்றி கட்டாக ஜலம்னு சொல்லி ஒரு வாட்டர் லேயர் இருக்கிறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. அந்த லேயர் எப்படி இருக்குன்னா ஒரு திரை போல இருக்கிறது. அந்த திரையையும் கூட கிழித்ததான் எம்பெருமானுடைய திருவடி. அப்படி தானே போய் அந்த வாட்டர் லேயரை பெருமாள் தன்னுடைய திருவடியாலே கிழித்து அதை கடந்து வெளியில போனான். அப்போ அந்த தீர்த்தமே அந்த அண்ட தீர்த்தமே அந்த கடாக தீர்த்தமே எம்பெருமானுடைய திருவடிகளை திருமஞ்சனம் பண்ணின அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. இதைத்தான் ஆண்டாலும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படின்னு தெரிவித்தார். அம்பரம் அப்படின்னா வஸ்திரம் அர்த்தம். இந்த 14 லோகங்களும் ஒரு முட்டை போல ஒரு அண்டம் போல இருக்கிறதுன்னா அதை சுத்தி ஒரு துணியால சுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வஸ்திரமாட்டமா இந்த தீர்த்த லேயர் இருக்கு. இந்த தீர்த்தம் கடாக ஜலம் அண்டஜலம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். அந்த அம்பரம் அந்த லேயரா இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஊடு அறுத்து அதற்குள்ளே நுழைந்து அதை கிழித்து அதற்கும் மேல ஓங்கி உலகளந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியான திருவிக்கிரமனே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் இல்லையோ. அப்படி எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது கடாகதலத்தை கிழித்துக் கொண்டு அந்த தீர்த்தம் அவனுடைய திருவடியிலே பட்டு அவன் திருவடிக்கு திருமஞ்சனமாகி ஸ்ரீபாத தீர்த்தமா வர்றது. அந்த தீர்த்தம் தான் கங்கா தீர்த்தம். அதை ருத்ரன் தன்னுடைய தலையாலே தாங்கி கொண்டான் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்படி உத்தமமான புண்ணிய தீர்த்தமான கங்கையை தந்த திருவிக்கிரமாவதாரம் ஞாபகத்துக்கு வரவே அந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்படி புண்ணிய தீர்த்தம்னு சொன்னா பலராமன் திருவிக்கிரமன் இவா ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வருதுன்றது புராணம் தெரிந்தவாளுக்கு சாஸ்திரம் தெரிந்தவாளுக்கு நன்னா புரிந்த விஷயம். இத சொல்ற மாதிரிதான் ஆண்டாலும் கூட அம்பரம் ஊடறுத்தி ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காத எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு திருவிக்கிரமனை சொல்லி உடனே பலராமனையும் சொன்னால். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னா இவா ரெண்டு பேருடைய ஞாபகம் தான் வரணும். உம்பர் கோமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனான கிருஷ்ணன், அவன் மகானாக ஓங்கி பெரிய அளவிலே உலகமலர்ந்த திருவிக்கிரமன், அவனுக்கும் மூத்தவனாக அவதரித்த பலதேவன் அப்படின்னு சாதிக்கிறான். இப்படி வேண்டியவன் வேண்டாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எம்பெருமான் தன்னுடைய திருவடியாலே கூட அந்த சராச்சரங்களில் உள்ள அத்தனை பேரையும் அத்தனை வஸ்துக்களையும் எம்பெருமான் ரக்ஷை பண்ணினான். இங்க ரக்ஷை பண்றது அப்படின்னா இலச்சினையிடுதல் அப்படின்னு சொல்றது தமிழ்ல. இலச்சினை இடுறது அப்படின்னா முத்திரை போடுறதுன்னு அர்த்தம். இப்ப தம்முடைய தோல்ல சங்க சக்கர முத்திரையை ஆச்சாரியன் பதிக்கிறார். அதை தூய தமிழ்ல சொல்லணும்னா திருவிலச்சினை செய்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லணும். இலச்சினை அப்படின்னா ஏதோ ஒரு முத்திரை, ஏதோ ஒரு சிம்பல், அதை சீல் போல போட்டுக்கிறதுன்னு வச்சுக்கணும். இப்ப எம்பெருமானுடைய திருவடி அந்த சராசரங்களையும் கிழித்து கொண்டு வளர்ந்தது. அதற்கு மேலே தீர்த்தமும் கூட சேர்க்கப்பட்டது. திருவடி ஈரமா இருக்கு. இப்போ ஈர கால வச்சு ஆத்துல நடந்து வந்தோமானா அங்கங்க நம்முடைய ஈரமான பாத சுவடு பதியறதோ இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் 14 லோகங்களிலும் தன்னுடைய ஈரமான திருவடிகளாலே தன்னுடைய ஸ்ரீபாதத்தினாலே இலச்சினை செய்தான், முத்திரை பதித்தான். இது எம்பெருமானுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் அக்னியிலே தகிக்க பண்ணி நம் தோள்களிலே தரித்துக் கொள்ளக்கூடியதான முத்ராங்கணம், தப்த முத்ராங்கணம்னு சொல்லக்கூடிய அக்னியிலே தகிக்கப்பட்ட முத்திரையை அணிந்து கொள்வது போல எம்பெருமானுடைய திருவடியிலே தீர்த்தத்தை ஒற்றி ஈரேழு உலகங்களுக்கும் பண்ணப்பட்ட முத்திரை அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே வர்ணிக்கிறார். பிரசக்த மதுனா விதி பிரணிகிதைஹி ச பரியோதகைஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சொல்லிட்டு வந்த சுவாமி சராச்சரம் அசீகரஹா சரண பங்கஜேன அங்கிதம்னு சாதிக்கிறார். ஹே தயாதேவியே, திரிவிக்ரமாவதாரத்திலே பிரம்மாவினாலே சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தமான பாத்திய ஜலத்தினாலே நனைக்கப்பட்டதாக, எப்போதும் தேன் சொறிவதாக, பாவங்களையெல்லாம் போக்குவதாக, வேத வாசனை மணக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள். அந்த திருவடிகளாலே சராசரம் முழுக்க, அதாவது இந்த அண்ட சராசரம் முழுக்க எம்பெருமான் முத்திரை போட்டான், முத்திரை பதித்தான். அதற்கு காரணம் நீதான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா எல்லோரும் ஏங்குவது எதற்காக, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத சம்பந்தம் வேணும்னு ஏங்குறா எல்லோரும். எப்படியாவது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைத்து விடாதா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய ஜென்மாவெல்லாம் இல்லாமல் போய்விடாதான்னு ஏங்குறாளே எல்லோரும். அப்படி எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் வேணும்னா ஒண்ணு பக்தி யோகம் இல்ல பிரபத்தி யோகம்னு சொல்லக்கூடிய ஏதாவது யோகத்தை அனுஷ்டித்தால்தான் அவனுடைய ஸ்ரீபாத சம்பந்தம், திருவடி சம்பந்தம் கிடைக்கும். ஆனா திருவிக்ரம அவதாரத்திலே யார் என்ன பண்ணினா, யாரானோ சரணாகதி பண்ணினாலா, யாரானோ பக்தி யோகம் பண்ணினாலா, என்ன பண்ணினா, யாரும் ஒன்னும் பண்ணாமல் இருந்த போதே இவனே உலக அளக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கில எல்லா சராசரங்கள் அழியக்கூடிய வஸ்துக்கள் அழியாத வஸ்துக்கள்னு 14 லோகங்களையும் கூட அளந்த போது திருவடி ஈரமார்க்கிறபடினால அவனுடைய திருவடி முத்திரை பதியறதான் எல்லாத்து மேலையும். அப்படி எதுக்கெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய திருவடியாலே முத்திரை போட்டானோ, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத இலச்சினை நடந்ததோ, அதெல்லாம் கூட கடை தேறி மோட்சத்துக்கு போயிடுத்துன்னு சாதிக்கிற ஆச்சாரியால் எல்லாம். ஆச்சாரியால் எல்லாம் குறிப்பிடுற போது, சுவாமி திருவிக்ரமாவதாரத்தின் போது உன்னுடைய திருவடிகளாலே உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களின் மீதும் நீ முத்திரை பதித்தாய், அன்னைக்கு நான் நிச்சயமா பிறந்திருக்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு. எப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு நான் பிறந்திருந்தேனானா என் மேலையும் உன்னுடைய ஸ்ரீபாத இலச்சினையை நீ வைத்து அன்றே நான் களைத்தேறி இருப்பேன், மோட்சத்துக்கு போயிருப்பேனோ இல்லையோ. திரும்ப ஏண்டாப்பா இன்னைக்கு பிறந்திருக்க போறேன், அதனாலே நீ அன்னைக்கு அப்படி பண்ணின போது நான் பிறக்கலன்னு நன்னா தெரியுறதுன்னு கொண்டாடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் திருவிக்ரமாவதாரத்திலே தன்னுடைய ஸ்ரீபாதத்தினாலே எல்லோரையும் முத்திரையிட்டான். இது ஒரு விசித்திரமான வைஷ்ணவ முத்ராங்கணம் அப்படின்னு ஆச்சாரியால கொண்டாடுறான். முத்ராங்கணம் அப்படின்னா முத்திரை போடுவது. வைஷ்ணவ முத்ராங்கணம் அப்படின்னா வைஷ்ணவாலா ஆவதற்கு தகுதி ஏற்படுத்தக்கூடிய முத்திரையை போடுறது. இது அக்னியிலே தகிக்கப்பட்ட சங்கமும் சக்கரமும் தோளிலே பொறிப்பது. அது தகிக்கப்பட்டு அக்னியிலே வாட்டப்பட்டு பொருத்தப்படுவதனாலே தத்த முத்ராங்கணம்னு பெயர் அதற்கு. அதுவே ஜலத்திலே பண்ணப்பட்டதான சம்ஸ்காரம். இங்க இன்னொரு அழகும் கவனிக்க வேணும். உலகத்திலே பாவத்தை போக்கக்கூடிய சக்தி, அசுத்தத்தை போக்கக்கூடிய சக்தி ரெண்டு வஸ்துக்களுக்கு மட்டுமே உண்டுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஒன்னு அக்னிக்கு உண்டு, இன்னொன்னு தீர்த்தத்துக்கு உண்டு. அதனாலேதான் அக்னியிலே பண்ணப்பட்ட சம்ஸ்காரங்கள் எல்லாம் பரம பவித்திரமாயிடுறது. ஏதானும் தோஷங்கள் இருந்தா கூட அக்னி சம்பந்தம் ஏற்பட்டுன்னா அந்த தோஷம் போயிடுறது. அதே மாதிரிதான் தீர்த்தமும். யாரானும் படக்கூடாதவா மேலப்பட்டா, படக்கூடாத வஸ்துக்கள் மேல பட்டுட்டோம்னா என்ன பண்றோம்? உடனே தீர்த்தமாடினா அந்த தோஷம் போயிடுறதுன்னு சொல்றோம். இப்படி ஒன்னு தீர்த்தமோ அல்லது அக்னியோ பவித்திரமாக்குகிறது. நமக்கெல்லாம் ஆச்சாரியன் அக்னி சம்பந்தத்தினாலே சங்க சக்கரங்களை முத்திரை பதித்து வைஷ்ணவாலாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் தோஷங்களை எல்லாம் நீக்குகிறார். அன்று எம்பெருமான் தீர்த்த சம்பந்தத்தினாலே தன்னுடைய திருவடி முத்திரையை நம்மீதெல்லாம் பதித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கினான் அப்படின்னு அனுபவிக்க வேணும். அன்னைக்கு திருவிக்ரமாவதாரத்துல எப்படி வேண்டியவா வேண்டாதவான்னு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தன்னுடைய ஸ்ரீபாத முத்திரையை எல்லோருக்கும் அனுகிரகித்து எல்லோரையும் கஷ்டத்திலிருந்து காப்பாத்தினானோ, எல்லோரையும் உயிவடைய செய்தானோ, அதே காரியத்தை தான் இன்னைக்கு திருவேங்கட மலை மீது ஸ்ரீனிவாசனாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்திலும் கூட எம்பெருமான் பண்ணிக்கொண்டு, வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று இல்லாமல் யாரெல்லாம் இந்த மலைக்கு வராலோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய பாவங்களை நீக்கிக் கொண்டு அவளுக்கு நல்லதை மட்டுமே பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்ற காரணத்தினாலே திருவிக்ரமனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே காரியம் பண்றவாதான்னு தெரிவிக்கிற. அது மட்டுமல்லாமல் திருவிக்ரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை என்கிற புண்ணிய தீர்த்தமாக வந்து பாவங்களை நீக்கி நல்லது பண்றது. இந்த எம்பெருமானே எல்லா தீர்த்தங்களிலும் வசிப்பதினாலே திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களாக இருக்கின்றன. திருவிக்ரமாவதாரம் பண்ணின போது ஒரு கங்கை தான் புண்ணிய தீர்த்தமா கிடைத்தது நமக்கு. இப்போது திருமலையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத சம்பந்தத்தினாலே மகிமையினாலே நமக்கு பல புண்ணிய தீர்த்தங்களா கிடைக்கிறது. ஆகையினாலே ஒரு விதத்திலே பார்த்தா அன்று திருவிக்ரமாவதாரம் பண்ணி ஒரு தீர்த்தம் கொடுத்தவன் இன்று திருவேங்கடமுடையான் என்கிற அவதாரத்திலே பல தீர்த்தங்களை தன்னகத்தே வைத்துக் கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிறான் அப்படின்னு அனுபவிப்பதும் சாஸ்திர சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அப்படி திருவிக்ரமனாக அவதாரம் பண்ணின ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகான்னு இந்த நாமாவளியிலே தெரிவிக்கிறார். திருவிக்ரமாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. அடுத்தது 96வது நாமாவளி. மகதே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மகத்து என்பது. மகத்து அப்படின்னா மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப திடீர்னு ஏன் மிகப்பெரியவன் சொல்றாரு அப்படின்னா, புண்ணிய தீர்த்தங்களுடைய ஞாபகம் வந்த போது பலராமன் ஞாபகத்துக்கு வந்தார், திருவிக்ரமன் ஞாபகத்துக்கு வந்தார் சொல்லியா எடுத்த. அந்த திருவிக்ரமன் எப்பேற்பட்டவன்? மிகப்பெரியவனோ இல்லையோ, ஒரு சின்ன குரல் உருவாக வந்து தானே பெரியவனா வளர்ந்து எல்லா உலகங்களையும் அடைத்து நின்றவனோ இல்லையோ. அப்படி மிகப்பெரிய அவதாரம் எடுத்த திருவிக்ரமன் அவனை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லும் போது திருவிக்ரமாவதாரத்தை போலே எப்போதும் மிகப்பெரியவனாக இருக்கக்கூடியவன் இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்னு வர்ணிக்கிறார். மகத்து மகான் அப்படின்னா மிகப்பெரியவன் அர்த்தம். பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல மிகப்பெரிய அவதாரமாக வர்ணிக்கப்படுவது திருவிக்ரமாவதாரம். அந்த திருவிக்ரமாவதாரத்திலே பெருமான் இந்த உலகங்களையெல்லாம் அளந்த போது ரொம்ப அழகா பஞ்சாயுதங்களை எல்லாம் கூட ஏந்தி கொண்டு உலகங்களை அளந்தான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே வர்ணிக்கிறார். ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே அப்படின்னு திருவாய்மொழியிலே வர்ணிக்கிறார். ஆழியழ பெருமாள் கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான் உயர்கிறான். சங்கும் வில்லும் எழ பெருமாள் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம்னு சொல்லக்கூடிய சங்கு எழறது, பெருமாள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வில் எழறது, தண்டும் வாளும் எழ, தண்டுன்னா பெருமாளுடைய கதை எழறது, பெருமாளுடைய நந்தகம்னு சொல்லக்கூடிய வால் எழறது, திசை வாழி எழ, இப்படி பஞ்சாயுதங்களையும் ஏந்தி கொண்டு பெருமாள் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அப்படியே வளர்ந்துட்டே போறதை பார்த்துட்டு எல்லா திசையில இருக்கக்கூடிய எல்லோரும் கூட வாழி வாழின்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றா. அவளுடைய வாழின்னு சொல்லக்கூடிய சப்தம் கூட எழறது. எப்படி எழறதுன்னா, ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல சுவாமி, அத்தனை லோகங்கள்ல இருக்கிறவாளும் வாழி வாழின்னு சப்தமா சொல்றா, அதனால விண்ணம் முற்ற அளவுக்கு அவளுடைய கோஷம் கூட எழறது. அண்டம் மோழையழ, எம்பெருமானுடைய திருவடியானது வளர்ந்துட்டே போய் அந்த அண்ட ஜலத்தை பிளந்து அந்த ஜலமும் கூட குமிழி குமிழியா கிளம்புறது மேல. முடி பாதமிழ, பெருமாளுடைய திருவடி வளர்ந்ததுன்னு சொன்னார, எவ்வளவு தூரம் வளர்ந்ததுன்னா அவனுடைய திருமுடின்னு சொல்லக்கூடிய தலைக்கு பக்கத்துல வந்து விடுத்தான் திருவடி. கால் கீழே இருக்கிறது, தலை மேல இருக்கிறது. இவன் ஓங்கி உலகலப்பதினாலே இவனுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய பாதமானது தலை வரைக்கும் வந்துடுத்து. முடி பாதம் எழ, பாதம் வந்து தலைக்கு சமானமா வந்து விடுத்துன்னு தலை என்ன பண்றதான், நீ எனக்கு சமானமா வந்துட்டியா, நான் வளர்றேன் பாருன்னு இன்னும் தலை வளர்ந்துட்டு போறது. இப்படி போட்டா போட்டி போட்டுக்கொண்டு எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடியதான ஒன்னொன்னும் கூட எழுந்து கொண்டே இருக்கின்றன. பாட்டை முடிக்கவே இல்லை, எழ எழ எழ எழன்னு எல்லோரும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டே போகிறார்கள்னு நம்மாழ்வார் சொல்ற. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? ஊழி எழ, மகாபலியாலே துன்பப்பட்ட காலமெல்லாம் போய் நல்ல காலம் வருவதற்காக. எழ அப்படின்னா தோன்ற பிறக்கன்னு ஒரு அர்த்தம். இத்தனையா எழறது எதுக்காக சுவாமின்னா, மகாபலியாலே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்ட காலம் எல்லாம் அழிந்து போய் நல்ல காலம் பிறப்பதற்காக எம்பெருமான் இப்படி திருவிக்ரம அவதாரத்திலே ஓங்கி உலகளைக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி அளத்தவன் யார் தெரியுமா? அப்பன். அப்பன் அப்படின்ற தூய தமிழ் பதத்திற்கு சர்வேஸ்வரன் இல்ல, அப்பான்னு வச்சிருந்தாலும் கூட எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் அப்பாவான அப்பன், எல்லா லோகங்களையும் படைத்தவன் இவன் தானே, எல்லோருக்கும் தாயாக தகப்பனாக இருக்கக்கூடியவன் இவன் தானே. மாதா தேவி துவசி பகவான் வாசுதேவகா பிதாமேன்னு சுவாமி பிராட்டிய தாயார் என்றும் இவனை தகப்பன் என்றும் தானே நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆகையினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பெற்ற படைத்த அப்பனாக இருக்கிறபடினாலே அப்பா பிதான்னு சொன்னாலும் சரி, இல்ல சர்வேஸ்வரன் எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் சொன்னாலும் சரி, அந்த அப்பன் அந்த திரிவிக்ரமன் உலகம் கொண்ட ஆரே, இந்த லோகங்களையெல்லாம் அலந்து கொண்டபடிதான் என்ன அப்படின்னு வியக்கிறார் நம்மாழ்வார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாள் ஒரு காரியம் பண்றார் அப்படின்னா அவருடைய கைங்கரிய பராளான நித்தியசூரிகளும் கூட அந்த காரியத்தை சொல்லாம தானே பண்ணுவான். எப்படி இவன் உலகத்தை அளப்பதற்காக ஓங்கி வளர்கிறான், அப்போ இவன் திருமேனியில இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை வால் சாரங்கம் இவாள்லாம் கூட அப்படி ஓங்கி வளர்றான். இவன் அடியவர்களுடைய துயரத்தை களைகிறான், அவாலும் அடியவர்களுடைய துயரத்தை களைகிறாள். இப்படி திரிவிக்ரமாவதாரம் எடுத்து உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டவன் யார் தெரியுமோ? அப்பன். யாரால சுவாமி இதெல்லாம் என்னோடதுதான் அப்படின்னு அளந்து எடுத்துக்க முடியும்? எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா சுவாமியா இருக்கிறவனால மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்படி அளந்து எடுத்துண்டதுனாலேயே நான் தான் எல்லாவற்றுக்கும் சுவாமி என்று நிரூபித்த எம்பெருமானிவன். இது அப்பன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். திருவேங்கடமுடையானுக்கு அப்பன் ஒரு பெயர் உண்டு. அப்பன் அப்படின்னா மலையப்பன் அப்படின்ற வார்த்தையினுடைய சுருக்கம் அது. அந்த அப்பன் என்கிற பெயர் யாருக்குன்னா திருவேங்கடமுடையானுக்கு. அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிந்த பெரியவா எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்பன்னா திருவேங்கடமுடையான் தான். இப்போ அப்பன் அப்படின்னா எல்லோரையும் படைத்தவன் எல்லோருக்கும் சுவாமின்ற பொதுவான அர்த்தத்தை விட்டுட்டு திருவேங்கடமுடையான் மலையப்பன் அப்படின்னு இந்த இடத்துல பொருத்தி பார்த்தோமானா, இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் தான் பஞ்ச ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திருவிக்ரமாவதாரம் பண்ணினான் அப்படின்னு நமக்கு எல்லாம் கூட புரியுது. இது எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடியதான மகத்துவ அனுபவம். அப்படின்னா பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு பெருசுன்னு வர்ணிக்க வந்ததான அனுபவம். அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே உள்ள மகத்துவமும் கூட நாம இங்க நினைச்சு பார்க்கணும். திவ்யாத்ம ஸ்வரூபம்னா என்ன? பெருமாளுடைய திருமேனி எல்லோரு கண்ணுக்கும் தெரிவதாக இருக்கக்கூடிய அவனுடைய விக்கிரகம். திவ்யாத்ம ஸ்வரூபம் என்பது பகவானுடைய குணங்கள், பகவானுடைய அளவில்லாத அடியவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய உத்தமமான குணங்கள். அதுவும் கூட மகத்துதான், பெருசுதான். எப்படின்னா பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் உண்டு, எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் தான். பகவானிடத்திலே என்னென்ன குணங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் அவனுடைய அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகத்தான், அவன் அடியவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காகத்தான். அப்படி நிறைய குணங்கள் உண்டு. அதுல பெரிய குணம் எது தெரியுமோ, இந்த கம்பாரிசன் எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய திருமேனி பல அவதாரங்களை எடுத்தது, ஆனால் பெருமாளுடைய திருமேனியிலேயே அவதாரங்கள்லயே பெரிய திருமேனி எதுனா திருவிக்ரமன்னு சொல்றது போல, பெருமாளுக்கு எத்தனையோ நல்ல குணங்கள் உண்டு சுவாமி, எத்தனையோ உத்தமமான குணங்கள் உண்டு, ஆனா அந்த குணங்கள் எல்லாம் உயர்ந்த குணம், பெரிய குணம் எது தெரியுமா, எம்பெருமானுடைய தயைன்னு சொல்லக்கூடிய குணம், எம்பெருமானுடைய கருணை அருள்னு சொல்லக்கூடிய குணம். ஆகையினாலே அவதாரங்களிலே பெருசு, திருமேனியிலே பெருசு மகத்துன்னு பார்த்தா திருவிக்ரமாவதாரம். அவனுடைய குணங்கள்ல மகத்து பெருசுன்னு பார்த்தா தயை. அந்த தயா சதகம் என்பது யாருடைய தயை வர்ணித்து பாடப்பட்டது, வேற எந்த அர்ச்சாவதார எம்பெருமானுக்கும் அந்த சிறப்பு இல்லை, இந்த ஸ்ரீனிவாசனுக்கு மட்டுமேதான் தயா சதகம். ஆகையினாலே திருமேனியாலே பஞ்ச ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓங்கி உலகளந்த திருவிக்ரமனும் இந்த திருவேங்கடமுடையான் தான், தன்னுடைய நல்ல குணங்களிலே உசந்த குணமான தயை தன்னிடத்திலேதான் பரிமளிக்கிறது என்று மகத்துவமான தயா குணத்தை பறக்க வெளியிடுபவனும் இந்த திருவேங்கடமுடையான் தான். ஆக இந்த மகத்துன்னு சொல்லக்கூடிய சப்தமானது திருமேனியினாலையும் சரி குணத்தினாலையும் சரி யாருக்கு குணமா சொல்லப்படுறதுன்னா, பிரம்மத்துக்கு குணமா சொல்லப்படுறது. பிரம்மம்னா என்ன, எது எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் தாங்கி எல்லாம் தனதே என்று தனக்கு அதீனமா தனக்கு கட்டுப்பட்டதா வச்சுருக்கிறதோ அதுக்கு பிரம்மம்னு பெயர். இந்த எம்பெருமான் தானே எல்லாரையும் படைத்து எல்லோரையும் காத்து தனக்கு கீழே வச்சுருக்கான், எல்லோரையும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே வச்சுருக்கான், அதனால இவன் தான் பிரம்மம். அது மட்டுமல்லாமல் எல்லா கல்யாண குணங்களினுடைய இருப்பிடமாகவும் பிரம்மம் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் படைச்சுட்டு எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய தகுதியா, எல்லாரோடையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பதவியில இருந்துண்டு, ஒரு கருணை இல்லாமல் இரக்கம் இல்லாமல் நிர்தாட்சிணியமா இது இப்படித்தான் அப்படின்னு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பெருமாள் இருந்தானா, நாம எல்லாம் என்ன கதி ஆகும்? அதனால இவ்வளோ உசந்த பிரம்மத்திற்குத்தான் எளிமை, அடியவர்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தயை, சுத்தமான குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். எது பெருசா இருக்கோ அதுதான் சுலபமாக அடையும்படியாக இருக்க வேண்டும். அதனாலே பரத்வமும் மகத்வமும் எளிமைன்னு சொல்லக்கூடிய தயையும் ஒரு சேர இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம். உசந்ததா இருக்கிறது, அதே சமயத்தில் எளிதிலே அடையக்கூடியதா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்மத்துக்கான விளக்கத்தை கொடுத்தார் ராமானுஜர். அந்த பரபிரம்மே இந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு அதே ராமானுஜர் இந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம் பண்ணுகிற போது, பிரம்மனை ஸ்ரீனிவாசே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே, இந்த உலகங்களையெல்லாம் எல்லா உலகங்களையும் படைப்பவனும் காப்பாற்றுபவனும் சம்ஹாரம் பண்ணுபவனுமான அழகிலா விளையாட்டை உடையவன் யாருன்னா பிரம்மமான ஸ்ரீனிவாசன் அப்படின்னுட்டு, பொதுவா பிரம்மம் விஷ்ணு நாராயணன் குறிப்பிடாமல், அகலகில்லே நிலம் என்ற அலர்மேல் மங்கை உடை மார்பனான இந்த திருவேங்கடமுடையான் தான் சாட்சாத்தா காட்டி கொடுத்துட்டார். ஆகையினால மகத்தாக பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசன் தான் இந்த நாமாவளியாலே சொல்லப்படக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜராலே காட்டி கொடுக்கப்பட்ட உபனிஷத்துக்களாலே வர்ணிக்கப்பட்ட வசந்ததான மகத், பெரிய தத்துவம், அதுதான் பிரம்மம். அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான திருவேங்கடமுடையானுக்கு நமகா அப்படின்னு இந்த நாமாவளியாலே தெரிவிக்கிறார். மகதே ஸ்ரீ வேங்கடேசாய நமகா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே, வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத குழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.